இது மாலை மயங்கும் வேளையா நீ வாவா கை கூட, இரு விழிகள் ஆடும் வேட்டையா நீ வாவாமை சேர, கண்ணோடு உதடு பேசுமா கையோடு இளமை சேருமா, கஜலாடும் நெஞ்சம் மீங்குமா கனநேரம் உள்ளம் தூங்குமா, வாங்கினி இது இரவு காடு இறையை தேடு தீய தீயரா.